Nous allons compter ensemble de 1 jusqu'à 11. 1 ல இருந்து 11 வரைக்கும் 1 ரெண்டு பேரும் சேர்ந்து எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 Nous allons dire ensemble les jours de la semaine. ஒரு கிழமையில இருக்கிற நாட்களை நாங்க ரெண்டு பேரும் சொல்லுவோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. Nous allons dire ensemble les mois de l'année. இப்ப வருஷத்துல இருக்கிற மாதங்களை சொல்லுவோம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி.